வாராய் கூறாய் நீ கூறாய் என் ரத்த இதழ் உன் முத்த கடல் என கூறாய் வாராய் வாராய் நீ வாராய் நீ போகும் இடம் மிக தூரம் இல்லை நீ வாராய் கூறாய் கூறாய் நீ கூறாய் என் ரத்த இதழ் உன் முத்த கடல் என கூறாய் வாராய்.